यस्य वाग्वृतिपर्यन्ता यस्य राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् दयभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। अध्यासीनतुरङ्गवक्रविलसज्जिह्वाग्रसिंहासनात् आचार्यादिहदेवताम् अन्यान्नमन्यामहे। यस्यासो भजते कदाचिदजगद्भूमा स्वयम् भूमिकाम् भग्नामग्नानाम् भविनाम् भवान्नवसमुत्थाय नारायणः। சுவாமி தேசிகன் ரகசியத்துறை சாரத்தில் சாதிக்கிறார், சாட்சாத் எம்பெருமானை ஆச்சாரியனாக அவதாரம் பண்றாராம். ராமகிருஷ்ணன்லாம் அவதாரம் பண்ற மாதிரி ராமராக அவதாரம் பண்றேன், கிருஷ்ணனாக அவதாரம் பண்றேன், ராமராக அவதாரம் பண்ணச்சு தன் அதிஜோதிக்கு அவருடைய சமாபனம் பண்ணச்சு எல்லாரையும் கழிச்சுன்னு போயிட்டு அயோத்தியில இருந்தவா எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்து, கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணார், அர்ஜுனுக்கு கீதோபதேசம் பண்ணார், எத்தனையோ பேருக்கு திருவாயர்பாடியில் இருந்த ஆட்சியர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணார். இப்படிலாம் பெருமாள் அவதாரம் பண்ணி நம்மள மாதிரி இருக்கிறவாழ உய்யத்துக்கு உய்ய வழி வகுக்கிறார். அப்பேற்பட்ட எம்பெருமான் மறுபடியும் எப்பயோ கல்கி அவதாரம் தான் எடுக்க போறாரு, அது வரைக்கும் நாம என்ன பண்றதுன்னா இல்லையா, அப்பப்ப பெருமாள் அவதாரம் பண்றாரு, அதுலயும் ஆச்சாரியனாக அவதாரம் பண்றாராம். சாத்தான் நாராயணோ தேவகாம் கிருத்வா மத்தியமையும் தன்னும் பெருமாள் இப்போ மீனாக அவதாரம் பண்றார், வந்து ஆமையாக அவதாரம் பண்றார், இப்படி எல்லாம் எத்தனையோ அவதாரம் எல்லாம் பண்றாரு, ஹம்சமாக அவதாரம் பண்றாரு, இப்படி எல்லாம் அவதாரம் இருக்கு. ஆனா ஒரு மனுஷ சரீரத்தை எடுத்துக்கிறாராம் பெருமாள். சாத்தான் நாராயணோ தேவகாம் கிருத்வா மத்தியமையும் தன்னும் பக்னான் உத்தரதே லோகான் ஆருண்ய சாத்திரபாணினா. நம்மளாம் சம்சாரமாகிற ஒரு பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல மூழ்கி மூழ்கி மூழ்கி மூழ்கி ஏன்னு இருக்கோம். நம்மளால அதுல இருந்து எப்படி போறதுன்னே தெரியாத, கரையை கடக்கிறதுன்னே தெரியாத முயற்சின்னு இருக்கோம். அப்படி இருக்கிறவாழ பெருமாள் ஆருண்ய சாஸ்திரபாணினா, கேவலம் அவருடைய கிருத்த ஒண்ணுனாலேயே நாம, அதாவது கிருதேச பிரதிகர்த்தியம், நாம அவருக்கு ஒண்ணு செஞ்சிருக்கோம், அவர் நமக்கு பிரதிகாரமாக இன்னொன்னு பண்றேன்னு இல்லாமல் நம்மள அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தோட கூட சாஸ்திரமாகிற ஒரு கைகளாலே காருண்யா சாஸ்திரபாணினா மக்னான் உத்தரத்தை நம்மள தூக்கி விடுறேடா, தூக்கி விட்டு நம்ம நல்லத்தை தெரிஞ்சுக்கும்படியாக பண்ற, அதுக்கப்புறமா மோஷோபாயமாக இருந்துட்டு இருக்கிற பக்தியிலேயோ பிரபத்திலேயோ எழியும்படியாக பண்ற என்பதாக சாஸ்திரம் சொல்றது. சாஸ்திரத்திரவத்திகி சாஸ்திரானவர்த்திகி, சாஸ்திரம் சொல்றதுனாலதான் நம்ம பெருமாளை சேவிக்கிறோம், சாஸ்திரம் சொல்றதுனாலதான் நம்ம வந்து பெருமாளத்துல ஆச்சாரியால் மூலமா தான் பெருமாளை அடைய முடியும்னு அதே சாஸ்திரம் தான் சொல்றது. ஆச்சாரியனாக அவதாரம் பண்ற என்பதாக இது நமக்கு ஒரு நிச்சயத்தை ஏற்படுத்துறது. மாதா பிதர் சகசிரேபியா வசனதரம் சாஸ்திரம்னு சொல்றது, ஒரு அம்மா அப்பா இல்ல ஆயிரம் அம்மா அப்பா மாதிரி நம்மளுடைய பரிவோட இருக்கிறது இந்த சாஸ்திரம்னு சொல்லிருக்கு. அப்படிப்பட்ட இந்த சாஸ்திரம் தான் சொல்லப்படுவது என்னன்னா, ஆச்சாரியாளாக இருக்கிறவா மொத்த பேரும் சாட்சாத் எம்பெருமானுடைய அவதாரம் தான் என்பதாக சொல்றாங்க. இப்போ ஒரு விஷயம் அதே மாதிரிதான் சொல்றது, ஆச்சாரியன் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் பாக்குறதோ, கோவில்ல பெருமாள் எழுந்தருள் இருக்கு, அவர் ஒரு லோகம்னோ கல்லுன்னோ இல்ல ஒரு மரம்னோ இந்த மாதிரி பாக்குறதோ மகாதப்பா, இது நரகத்தையே கொடுத்துரும்னு சொல்லி சொல்லிருக்க. இப்படி ஆச்சாரிய கோஷ்டியில எழுந்திரள் இருக்கிற மகான்கள்லாம் நமக்காக அனுகிரகம் பண்ற, சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணி இத்தனை பேருக்கும் இந்த மோட்சசாஸ்திரத்துக்கு உண்டான பிரபத்தி மார்க்கத்தை நமக்காக பண்ணி கொடுத்திருக்கு. நிர்விஷ்டம் எதிசார்வோம வச்சசாம் ஆவருத்தி பெரி யௌவனம்னு சொல்ற என்னுடைய சுவாமி தேசிகன் சாதிக்கிட்டு தன்னுடைய யௌவன காலம் முழுக்கவே எதனால அது எப்படி போச்சுன்னாக்க, எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை ஆவருத்தி பண்ணியே திருப்பி திருப்பி திருப்பி ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணியே தன்னுடைய காலம்லாம் போச்சுன்னு சொல்லி சாதிக்கின்றார். அந்த மாதிரி நம்ம மகான்கள்லாம் சுவாமியினுடைய ஸ்ரீசூக்திகள், பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திகள் இதெல்லாம் பிரவச்சனம் பண்ணிதான் தன்னுடைய காலத்தெல்லாம் போக்கின்றார். இன்றைய தினத்துல வல்லைப்பேட்டை சுவாமின்னு சொல்லி இப்ப அண்மையில சொல்லக்கூடிய எழுந்துள்ள இருந்த சுவாமி அடியனுக்கு பித்ரே பிரம்மோபதேஷமே குருவே தெய்வதாயச்சான்னு சொல்லிட்டு பிரம்மோபதேசம் பண்ணவர், தகப்பனாராக இருந்தவர், பிரம்மோபதேசம் பண்ணவர், ஆச்சாரியனாக எழுந்தொள்ளி இருந்தவர், இது எல்லாவற்றையும் காட்டிலும் மேற்பட்டதாக பெருமாளாவே சாட்சாத் பெருமாள் மாதிரியே பாவிக்கக்கூடிய, ஏன்னா பெருமாள் வேற ஆச்சாரியன் வேற இல்லை, அப்படி குருவே தெய்வதாயச்சான்னு சொல்லி எழுந்தொள்ளி இருந்த சுவாமியினுடைய திருநட்சத்திரம் இன்றைய தினம். ஆகையில இதுல ஒரு விஷயம், இந்த சுவாமியினுடைய திருநட்சத்திரத்துக்கு சுவாமிய பத்தி கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேணும்னு ஆசைப்படுறேன். சுவாமி எந்த மாதிரி சன்னிவேசத்துல எப்படி எழுந்துள்ள இருந்தார்னு பாக்கணும். சுவாமி நாதமுனிகள், ஆழ்வந்தார், திருநம்பிகள் இப்பேற்பட்ட ஒரு மகான்கள் எழுந்தருள் இருந்த வம்சத்துல சதமிஷ்ணு கோத்திரத்துல அவதாரம் பண்ண 1927 வருஷத்துல மார்கழி மாசம் புரட்டாதி நட்சத்திரத்துல அவதாரம், சுவாமியினுடைய அவதாரம். சுவாமியினுடைய திருத்தகப்பனார் ஸ்ரீகிருஷ்ண தாத்தாச்சாரியார் சுவாமி, தாயார் அலமேலுவங்க அம்மாள். திருப்பதி சுவாமின்னு சன்னியாசியாக எழுந்திருந்த திருப்பதியில அந்த சுவாமியினுடைய தௌஹித்ரி, சுவாமியினுடைய நம் சுவாமியினுடைய தாயார் தரணி நடாதூர் சிவச கோத்திரத்தை சேர்ந்தவர். சுவாமியினுடைய பிதாமக கலியுக வசிஷ்டர்னே சொல்லி போற்றக்கூடியவராக எழுந்திருந்தவர். வலையப்பேட்டைன்னு சொல்லி கும்பகோணம் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு இடம், அந்த இடத்தை என்னைக்கும் போய் பார்த்தோம்னாலே தெரியும் அது ஒரு ஆசிரமம். காவேரி கரை ரிஷியாசிரமம்னாக்க அன்வர்த்தமான ரிஷியாசிரமம் தான். காளிதாசன் சொல்றான், வசிஷ்டாசன் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போகச்சே எப்படி இருக்குன்னா, சகி சகை மருத பொன்னு சொல்லி சொல்றான். அங்க நிறைய மூங்கில் புதல் இருக்கான், இந்த மூங்கில் புதல்ல இந்த சில ஓட்டையா இருக்கிறதுல மூங்கில் தான் உள்ள போய் அதை அந்த மாதிரி சுவாமி எழுந்தருள் இருந்த ஆசிரமம் வலையப்பேட்டை ஆசிரமம் இருக்கேன், அங்க ஒரு சின்னதா ஒரு மாதிரி இருக்கும். அந்த அங்க அங்க ஒரு எல்லா பக்கத்திலயும் மரங்கள், ஒரு ஏகாந்தமான ஒரு ஸ்தலம், அது தியானம் பண்றதுக்காகவே ஏற்பட்ட ஒரு ஸ்தலம். அந்த இடத்துல அங்கிருந்து கிட்டக்க காவேரி, இப்படி காவேரி கழுவி இருந்த இடத்துல சுவாமி சீனிவாச தாத்தாச்சாரிய சுவாமின்னு சொல்லி வலையப்பட்ட சுவாமி கலியுக வசிஷ்டன்னு சொல்லக்கூடியவராக எழுந்தருள் இருந்த சுவாமி அங்க எழுந்தருள் இருந்த அவர் சுவாமியினுடைய பிதாமகன், நம் சுவாமியினுடைய பிதாமகன். அந்த சுவாமி அந்த இடத்துல எழுந்துள்ள இருக்கச்சு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியே நடத்திருந்த, யூனிவர்சிட்டியால சாதிக்க முடியாதத அந்த சுவாமி ஒத்தரே இருந்து சாதிச்சார். பின்னால கொடிகாலம்புற 4:30 எழுந்து வேதாத்தியனம் சொல்லியிருப்பார். 4:30 5:30 வரைக்கும் அது அத்தியனம் முடிஞ்சதுனாக்க அதுக்கப்புறமா அனுஷ்டானத்துக்கு எழுதுவார். அந்த காவேரியில போய் தீர்த்தாமட்டி அனுஷ்டானம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா 7:30 7:30 அங்க வேதாந்த காலக்ஷேபம், கிரந்த சதுஷ்டயமும் அனவரதமாக சிஷ்யெல்லாம் இருந்துட்டு இருப்பான், அவளுக்கு காலக்ஷேபம். ஒரு 10-11 மணி வரைக்கும் அந்த காலக்ஷேபத்தை சாதித்தார், வேதாந்த காலக்ஷேபம் சாதித்தார். 11 மணிக்கும் மேல திருக்குடந்தைக்கு போய் உஞ்சவர்த்தி, இந்த உஞ்சவர்த்தி தான் நம்மளுடைய தர்மம். அது உஞ்சவர்த்தினாக்கா இது ஏதோ நம்ம பிச்சை எடுக்கிறதுன்னு நம்ம நினைச்சு கூடாது, இதுதான் நமக்கு ஸ்வரூபம். இதுல உஞ்சவர்த்தியில எத்தனையோ இருக்கு, விஸ்வஸ்தன விருத்தி, சிலுவஞ்ச விருத்தி, இப்படி எல்லாம் எத்தனையோ விருத்திகள் இருந்துட்டு இருக்கு. அஸ்வஸ்தன விருத்தின்னா என்னன்னா, நாளைக்காக வச்சுக்கிற கூடாது, இன்னைக்கு என்ன இருக்கோ அது போறோம்னு நினைச்சுட்டு இருக்கிறது இருக்க, அது அஸ்வஸ்தன விருத்தி. சிலோஞ்ச விருத்தினாக்கா நாம போய் ஒருத்தர போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, இந்த நல்ல பக்குவமான திசையில வயல்வெளியில அறுவடைக்கு முன்ன அறுவடையான பிறகுலாம் தானா தரையில உதிர்ந்துருக்கும், அந்த தானியங்களை எடுத்துட்டு வந்து நம்ம நமக்கு எது இருக்கோ அது போறோம்னு சொல்றது. நாம என்ன பண்றோம்னா, பெருமாள் நாளைக்கு அவளுக்கு எல்லாம் ஒரு மகாவிசுவாசம் இருந்து பெருமாள் இடத்துல, பெருமாள் நாளைக்கு நமக்கு திருவாராதனத்துக்கு அவன் திருவாராதனத்துக்கு என்ன வேணுமோ அதை சங்கல்பிப்பான்ற ஒரு விசுவாசம் இருந்தது அவளுக்கு, அந்த மாதிரி நடந்தது. நமக்கு அந்த விசுவாசம் இல்ல, பெருமாள் இடத்துல விசுவாசம் இல்ல, ஆகையால இவ்வளவு சொத்து சேர்த்து வைக்கலாமா அவ்வளவு சேர்த்துக்கலாம், கடைசி காலத்துக்கு எனக்கு பென்ஷன் இல்லையே எவ்வளவு ரூபாய் சேர்த்துக்கிறது என்ன பண்றது, நான் கவர்மெண்ட் ஆபீஸ் இருந்தா பரவாயில்ல புத்தி நமக்கு போறது. ஏன்னா எனக்கு பெருமாள் இடத்துல விசுவாசம் இல்ல, என்ன அவர் தான் நம்ம பண்ணேன் இத்தனை நாள் கொண்டு வந்து விட்டவர் மீதி நாளே என்ன பாத்துக்காது போயிட போறேன்ற ஒரு விசுவாசம் இல்ல. ஆனா அவளுக்கு எல்லாம் பெருமாள் இடத்துல விசுவாசத்தோட இருந்தவாவா. அந்த 11 மணிக்கு உஞ்சவர்த்திக்காக திருக்குடந்தையில ஏழுவே, திருக்குடந்தைக்கு ஏழு நேரம்னாக்க அங்க வீதியில உஞ்சவர்த்தி பண்ணிட்டு போகச்சு சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகள், தத்துவமுக்தா கிளாப்பம், அதிகரண சாராவடி, இப்படிப்பட்ட வேதாந்த சீசூக்திகளை சொல்லிண்டே வாசல்ல எழுந்துருவேரா. சுவாமி எழுறதுக்காகவே காத்துட்டு இருப்பாராம் பாகவதாலாம். அவள்லாம் வந்து சுவாமி எழுன உடனே அந்த சுவாமிக்கு அமுந்திரி, அமுந்திரினா அரிசின்னு அர்த்தம், இந்த உஞ்சவர்த்திக்கு அரிசியை சமர்ப்பிச்சு சுவாமியை பிரதட்சணம் பண்ணி சேவிச்சு அவள்லாம் கிருதார்த்தாளா வாழலாம். அவ மொத்த பேரும் இந்த வஸ்துக்களை கொண்டு ஆசிரமத்துக்கு சேர்த்துருவா. சுவாமியும் எழுந்துள்ளி அதுக்கப்புறமா மத்தியானம் பண்ணி அங்க இருக்கிற சிஷியாளுக்கு எல்லாம் தானே பிரதியாராதன அங்கேயே சாப்பாடு பண்ணி வச்சு இப்படி சொல்லி வைப்பேன். மத்தியான ஸ்நானம் ஆகி ஆன பிறகு மத்தியானம் மறுபடியும் சமன் சாஸ்திரம் சொல்லக்கூடிய நியாயம் மீமாம்சை இதெல்லாம் பாடம் சொல்லுவாராம். சாயங்காலம் காவியங்கள்லாம் பாடம் சொல்லுவார். இரவு சாயங்காலம் அஸ்தமிச்சு வைப்பாடு சந்தியாவந்தனம் பண்ண உடனே திருக்குடந்தைக்கு எழுந்துருளி அமுதன மங்களாசாசனம் பண்ணுவார். அந்த அமுதன் இடத்துல அந்த கலியுக வசிஷ்டர் எழுந்தருள் இருந்த சுவாமிக்கு அப்பேற்பட்ட பக்தி, அமுதனுடைய அழகுல ஈடுபட்டுவார். அமுதனையும் கோமலவல்லி தாயாரையும் மங்களாசாசனம் பண்ணச்சே அனுமார் சொல்ற வார்த்தை தான், சிறிய திருவடி சொல்ற வார்த்தை தான் சுவாமி தாய்ப்பாராம். துல்லியசீல வயோவிருத்தான் துல்லியாபிஜன் ராகவோர்ஹதி வைதேகியும் தஞ்சேயும் அசிதே பிரணான்னு சிறிய திருவடி சாதிக்கிறார். அவர் அனுமார் அசோகவனத்துல தேடுற சீதா பிரட்டிய தேடுறே, எங்க தேடினாலும் கிடைக்கல. கடைசியில அசோகவனத்துல வந்து பாக்குற சீதைய பாக்குறேன், அந்த சீதையினுடைய ரூப லாவண்யத்தை பார்த்த உடனே அவர் சொல்றார், துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபித்தன லட்சணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் அப்படின்னா, சீதையினுடைய ஒரு அழகுக்கு, சீதையினுடைய ஒரு நிலைப்பாடுக்கு, அவளுடைய ஒரு பண்புகளுக்கு, பண்புக்கு எல்லாத்துக்கும் பார்த்தா ராமன் ஏற்றவன் தான் அப்படின்னு சொல்ற. அப்போ சீதையினுடைய ஒரு பெருமையை சொல்றது, ராகவோர்ஹதி வைதேகம் தஞ்சையும் அசிதேற்றனு. சரி, சீதைக்கு ராமன் ஏற்பட்டது பெருமையா இல்ல ராமனுக்கு சீதை கிடைச்சது பெருமையானா, ராமனுக்கு சீதை கிடைச்சது தான் பெருமைன்னு சிறிய திருவடி சொல்றாம். அந்த மாதிரி சுவாமி சாய்க்கிற வழக்கமா அமுதனையும் கோமல்வல்லி தாயாரும் சேவிச்சமானாக்க இப்படிப்பட்ட அனுரூபமான தம்பதிகள், கோமலவல்லி தாயாருக்காக அமுதன் ஏற்பட்டவரா அமுதனுக்காக கோமலவல்லி தாயார் ஏற்பட்டவரான்னு சொல்ல முடியாதான். அப்படிப்பட்ட அனுரூபமாக எழுந்தருள் இருக்கிற ஒரு திவ்யமங்கள விக்கிரக சேவை வேற எந்த திவ்யதேசத்திலையும் சேவிக்க முடியாதுன்னு சொல்லி அமுதனுடைய அழகுல ஈடுபட்டு அமுதனுக்கு கைங்கரியம் பண்ணிருந்தவர் சுவாமி. அப்படி சுவாமி எழுந்திருக்கச்சே வலியப்பேட்டையில ஒரு 40 வருஷத்துக்கு மேல அங்க எழுந்திருந்த அப்புறம் தேவபெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு திருவள்ளம் பத்தி காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளினார் சுவாமி. காஞ்சிபுரத்துல ஒரு 11 மாசம் எழுந்தருளிருப்ப அந்த 11 மாசம் எழுந்தருளி இருந்த காலத்துல எவ்வளவு அது ஒரு பிரகிருதி சம்பந்தம், எவ்வளவு பெரிய மகான்களாக இருந்தாலும் அவளுக்கும் எத்தனையோ சிரமங்கள்லாம் ஏற்படுது. நம்ம சுவாமி இப்ப இன்னைய தினம் திருநக்ஷத்திரம் காண்கின்ற சுவாமியினுடைய தாயார் ஐப்பசி மாசத்துல பரம புதிச்சுட்டார். அந்த காலத்துல வந்து பிரசவிக்கிறதுக்கு முடியாத சமப்பிச்சுட்டா அவ்வளவு அசக்தினால. அது ஐப்பசி மாசத்துல தாயார் பரமத்து போனா அதுக்கப்புறமா மாசி பங்கம், அதுக்கப்புறம் கார்த்திகை மார்கழி தை 3 மாசம்தான். மாசி மாசத்துல நம்ம சுவாமியினுடைய திருத்தோப்பனார் அவருடைய திருத்தோப்பனார் இவர் ரெண்டு பேருமே அம்மா கூட்டு ஒரே நாள்ல ரெண்டு பேரும் பரமத்துக்கு போயிட்டார். சரி யாருமே இல்ல இவருக்கு நம்ம சுவாமிக்கு அன்னைய தினத்துல பாத்துக்கிற வாழ்க்கை அன்னைக்கு எவ்வளவோ, அதாவது அன்னைக்கு இருந்த சிரமதசையாவது இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அப்போ சுவாமியினுடைய சிஷ்யாரெல்லாம் இங்கிருந்து காஞ்சிபுரத்துல இருந்து அங்க நிறைய வலைப்பேட்டில இருந்ததுனால சுவாமியினுடைய சிஷ்யாரெல்லாம் சுவாமிய அழைச்சிட்டு இங்க சுவாமியினுடைய பேரனா இருந்திருக்கு. இன்னைக்கு பாத்துருக்க இவருக்கும் அழைச்சிட்டு வலையப்பேட்டை போயிட்டான். வலையப்பேட்டையில எழுந்துள்ள அன்னைக்கு இருந்த சிரமத்துல அந்த கலியுக சிஸ்டர் இந்த சுவாமியினுடைய அவர் சாப்பிட்ட வஸ்திரங்கள்லாம் ஏதோ ஒரு பிரகாரமா யாரையும் வந்து யாசனம் பண்ண முடியாது. எப்படி பண்ணா இது பண்ணலாம் அப்படின்னா அந்த வஸ்திரத்தை ஏலம் விடுறது, ஏலம் மாதிரி விடுறது, இது யார் பிரதிபலனாளர் இருக்காளோ அதை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாம் வாங்கி இவள சுவாமியும் சுவாமியினுடைய தங்கையும் ரக்ஷணம் பண்ணா அவள்லாம் பாவம் சுவாமியினுடைய அத்தைய குடும்பத்தை சேர்ந்தவள் ரக்ஷணம் பண்ணுவா. அதுக்கப்புறம் சுவாமி அந்த அவருடைய மாதாவும் தகையினுடனும் அவரிடத்துல பிரம்மோபதேசம் வலைப்பேட்டிலே உபநயனம் ஆச்சு. 7 வயசுல உபநயனம் ஆன பிறகு அந்த உபநயனம் ஆன பிறகு அங்கிருந்து இதுக்கு வந்துட்ட அந்த இதோட இருக்கு பாரு இதோட. அப்போ கொத்திமங்கலம்னு ஒரு கிராமம், அந்த கொத்திமங்கலம் கிராமத்துல சுவாமி எழுந்தருள் இருந்த அக்னிஹோத்திர சுவாமி எழுந்தருள் இருந்த அக்னிஹோத்திர சுவாமி இடத்துல கலட்சேபம் பண்ண, அதாவது வேதாத்தியனம் பண்ண, அந்த வேதாத்தியனம் பண்ணத்துக்கு ஒரு இது இருக்காம வேதாத்தியனம் பண்ணாச்சு. அந்த சுவாமியினுடைய ஜேஷ்ட குமாரரும் அப்பாவும் கொத்திமங்கலத்துல 6 வருஷ காலம் வேதாத்தியனம் பண்ணார். அந்த வேதாத்தியனம் பண்ணச்சையும் பரமசிஷ்டராக எழுந்தருள் இருந்தார். இங்க பெரிய மகான்கள்லாம் இருப்பா, இந்த மகான்கள்லாம் கூட சுவாமிய சின்ன குழந்தையா இருந்தா கூட சுவாமியினிடத்துல இவருடைய சைஷ்யத்தை பார்த்து இவரை எல்லா விதத்துக்கும் ஹவ்ய கவ்யங்களுக்கெல்லாம் உபயோகப்படுத்திப்பா அப்படி எழுந்தருள் இருந்தார். ரொம்ப சீக்கிரம் அத்தியுதமா இப்படி கூட பண்ணியும் முடிச்சார். அப்புறமா காஞ்சிபுரத்துக்கு சாஸ்திரம் வாசிக்கிறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருள் இருந்த அங்க நாவல் பாக்கம் சுவாமின்னு நசம்பதா தேவி மகாதேசிகன் காஞ்சிபுரத்துல எழுந்தருள் இருந்த அவரிடத்துல போய் சாஸ்திரம் வாசிக்கணும்னு அவருக்கு ரொம்ப சக்தி ஆயிடுச்சு. வயசாகி போச்சுரா எனக்கு சரி என்ன ஒன்னும் சொல்லல. சுவாமிக்கு அந்த நாள்லயே பெரியவாழ்ந்தெல்லாம் ஒரு பிரதிபத்தி பக்தி. நாவல் பாக்கம் சுவாமி அங்க வெள்ளகுளம்னு ஒரு இடம் இருக்கு காஞ்சிபுரத்துல, அங்க போய் தீர்த்தாமட போவேறனாக்க நம்ம சுவாமி அவர் பின்னாடியே போவேறோம். போனா அவர் தீர்த்தாமட்டு அவள்லாம் உதயோபஸ்தானம் பண்றவா. இந்த துணி துவைக்கிறதுக்கு எல்லாம் நாளைக்கு பார்த்துட்டு இருக்க மாட்டா, கிடுகிடுன்னு முன்ன போய் தீர்த்தாமட்டு வந்து அப்புறமா சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அப்புறமா தான் இந்த காரியத்தை பண்ணுவார். அவர் சந்தியாவந்தனம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள சுவாமி நம்ம சுவாமி என்ன பண்ணுவாருன்னா அந்த சுவாமியினுடைய நாள்பாக சுவாமியினுடைய வேட்டி எல்லாம் தன்னா துவச்சி அவர் பின்னாடியே போய் ஆத்துக்கு போய் அந்த கொடியில உலத்தி எல்லாம் பண்ணிடுவாராம். அந்த சுவாமியினுடைய சிஷ்யர் ஐயா சுவாமி ஒரு சமயம் நான் சுவாமிய தண்டை சமர்ப்பிக்கிறதுக்காக வந்த அப்போ நம்ம சுவாமியும் என்ன பண்ணாருன்னா, சுவாமி பின்னாடியே போய் வேட்டியில இதெல்லாம் உழைச்சிட்டு அங்க எழுந்து நெருத்தை கட்டு சேவிச்சுட்டு நின்றுந்த பெரிய சுவாமி நாவல்பாக்கம் சுவாமி ஐயா தன்னுடைய சிஷ்யர் ஐயா சுவாமி பார்த்து சொன்னாரா, இந்த பையன் இருக்கான இவன் ரொம்ப சிரத்தான இருந்துட்டு இருக்கான், அப்பா ரொம்ப அத்யுதாரன் இன்னைக்கு ஒண்ணும் இல்லாத இருக்கான்பா இவன் அப்படின்னு சாச்சாரான். உடனே ஐயா சுவாமி என்ன பண்ண, அன்னைக்கு வேற ஒண்ணுமே சொல்லல சுவாமி, அது சுவாமியனுடைய அபிப்பிராயம் ஐயா சுவாமிக்கு தெரிஞ்சிட்டு, நீ ஆயிட்டும் போய் இவனுக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சு நீ எல்லாம் பண்ணுன்னு நியமனம்னு அது சுவாமியனுடைய நியமனம்னு அத்தக்ஷணம் சாயங்காலம் என்னோட வந்துடுறியா போலாம நாவல் பாக்கம் வந்துடுறியா அப்படின்னு இவரும் அடையன்னு சொல்லிட்டு அவர் நாவல் பாக்கம் வந்துட்டாரப்ப, நாவல் பாக்கத்துல சாமி மாளிகையிலேயே எழுந்தருள் இருந்து அங்கேயே இருந்து ஐயா சுவாமின்றதுலயே நியாயசாஸ்திரம் நியாயசாஸ்திரம் பூர்ணமா வாசிச்ச, அப்புறம் வேதாந்த காலக்ஷேபம் ஸ்ரீபாஷ்யம் தத்துவமுக்தாக்கலாபம் நியாய சித்தாஞ்சனம் எல்லாம் வேதாந்த போதிய கிரந்த சதுஷ்டயமும் காலக்ஷேபம் பண்ணி அங்கே எழுந்தருள் இருந்த சுவாமியினுடைய வேதாச்சாரியன் அக்னிஹோத்திரம் சுவாமி யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். இந்த யாகம் பண்ணணும்னு ஆசைப்படுத்து அதுக்கு நம்மளால நிறைய பேர் போனோம், இதுக்கு ஸ்ரௌதத்தை யதாவத்தா அத்தியனம் பண்ணி இது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சுவாமி இடத்துல சொன்னார், இந்த யாகம் பண்ணும் இதுக்கு சகாயம் பண்ணணும்னு சொல்லி சொன்னார். உடனே அப்பா என்ன பண்ணார், அவருக்காக தனக்கும் ஒரு இது ஸ்வரூபம் என்பதாக அந்த கும்பகோணத்துல தாத்தாச்சார சுவாமின்னு எழுந்தருள் இருந்தார், அக்னிஹோத்திரம் தாத்தாச்சார சுவாமின்னு அவரிடத்துல போய் ஸ்ரௌதம் எல்லாம் மொத்தம் வந்து கத்துந்து சுவாமி நாவல் பாக்கத்துல யாகம் பண்ணச்சு, பல பிரகாரமாகவும் அவருக்கு அந்த யாகத்துல சகாயம் பண்ணி எல்லாம் பண்ணார். இந்த யாகம் முடிஞ்ச கையோட சுவாமிக்கு கல்யாணம், கீழே இருக்கின்றத்துல கல்யாணம், அக்னிஹோத்திர சுவாமி நாவல் பாக்கத்துலேருந்து கட்டின்ட்டு அந்த அக்னிஹோத்திர யாகத்துல நித்தியமே அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய சாமக்கிகள் எல்லாத்தோடையும் கூட வந்து இவர்களுடைய கல்யாணத்தை நடத்தி வச்சார் சுவாமி. அதுதான் பெரியவாள் அந்த சிஷ்யாளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பரிவை காண்பிக்கிற ஒரு விஷயம் அப்படி நடத்தி வச்சார். இதுக்கப்புறமா நம்ம சுவாமி மைசூருக்கு எழுந்தருளி மைசூர்ல அங்க பெரிய பிரகார சுவாமி எழுந்தருள் இருந்த அந்த சுவாமிக்கு அப்பாவினிடத்துல அவ்வளவு கிருபை, இவ்வளவு ரொம்ப சிஷ்டராகவும் நல்ல ஒரு குரல் வளத்தோடையும் கபட்டமில்லாத ஒரு நிலைப்பாடு இப்படி இருக்கிறத பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இது அந்த நாவல் பாக்கம் பிள்ளையாண்டான் என்ன சொல்றாங்க கேளு என்று அவரே ஏதான தர்மசாஸ்திர விஷயமா இருந்தாக்கா கூட அந்த ஊர்ல என்ன அனுஷ்டானமா கேளு என்று சொல்லுவார், சுவாமியே கேட்பாரா அந்த காலத்திலேருந்தே சின்ன வயசுல இருந்தே. அப்படி அவருடைய கிருபா பாத்திரமாக எழுந்தருள் இருந்தார் நம்ம சுவாமி. இது ஆன பிறகு கல்யாணம் ஆன பிற்பாடு நாவல் பாக்கத்திலேயே ஐயா சுவாமியினுடைய இதுல அங்க குர்த்தன இருந்த அப்போ ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு ரெண்டு வருஷம் இருந்து இந்த சிரோமணி பாஸ் பண்ணணும்ன்றதுக்காக சிரோமணிக்காக இது பண்ணிருந்தார். சுவாமிக்கு வந்து நிலம் இது எதுவுமே கிடையாது, கேவலம் ஒரு வைதிகம்தான். அதே சமயத்துல அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்ன்றத பாத்துக்கணும், இந்த காலம் மாதிரி எல்லாம் இல்ல, வைதிகாலுக்கெல்லாம் ஒரு ஒரு ஆதரம்ன்றது ரொம்ப குறைவு. ஆனா அதை பத்தி விசாரப்படாத ஒரு நாம என்ன பண்ணணுமோ ஒரு பிராமணன் என்ன பண்ணமோ அதை பண்ணுவார், தவிர பெருமாள் கைங்கரியத்துக்கு தான் எழுந்தருள்வர், தேவநாதன் கைங்கரியத்துக்கு தேசிகனிடத்துல அவ்வளவு பிரதிபத்தி, அமுதன் கைங்கரியத்துக்குன்னு இப்படிதான் எழுந்தருள் இருந்தாரே தவிர இது இல்ல. அப்புறம் நாவல் பாக்கத்துல எழுந்தருள் இருந்தார், அப்புறம் கொஞ்ச நாள் வந்து கும்பகோணத்துல எழுந்தருள் இருந்தார், திருக்குழந்தைகள்ல சோலைய பந்தருள் எழுந்தருள் இருந்தார். அப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரமம், இவ்வளவுன்னு சொல்ல முடியாது சிரமத்தை. நாங்கள்லாம் சின்ன குழந்தைகளா இருந்திருப்போம், எங்களுக்கு சாதம் போட்டுட்டு ராத்திரி வேளையில சாதம் போட்டு அவ அம்மா சொல்லிருக்கா, எத்தனையோ நாள் நாங்க ரெண்டு பேரும் வெறும் தீர்த்த சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கோம்டா அப்படின்னு சொல்லிருக்கா. ஆனா அவ்வளவு சிரமம் இருந்தாலும் கூட அந்த அதிதி சத்காரம் பண்றதுக்கு அவ ஒரு கணமும் தயங்கினதே கிடையாது. யாரனா வந்துட்டாள்னாக்க தன்னால என்ன முடியுமோ அதை அவசியம் பண்ணி அவளை சாப்பிட பண்ணி வைக்கிறதுன்றதுதான் அவளுடைய புருஷார்த்தமா நினைச்சிட்டு இருக்கிறது. அன்னைக்கு எங்க அவ அம்மா அப்பா எல்லாம் போட்ட சாதம் தான் இன்னைக்கு நாங்கெல்லாம் பசி இல்லாத இருக்கும்படியாக பண்றதுன்னு சொன்னா அதுல எந்த விதமான ஒரு அதிசயோக்தியும் இல்லை. அப்போ அம்மா சொல்லுவா, அந்த காலத்துல யாராவது யாரான மத்தியான வேளையில சாப்பிட வந்துட்டாள்னாக்கா சரி, இவா சாப்பிட வந்துட்டாலே என்ன பண்ண போறோம்னாக்கா என்ன சாப்பிடறதோ அது, அதாவது முதல்ல இவா கொஞ்சமா போட்டு போகலாம், அவளுக்கு பூர்ணமான ஆகாரம் ஆயிடுத்துன்ன பிற்பாடுதான் இவ மோர் சாதத்துக்கு தான் மீதி சாதம் இவா பூர்ணமா போட்டுப்பா, அப்படி எல்லாம் இருந்து ஒரு அதிதி சத்காரம் பண்ணவா. பெரியாழ்வார் திருக்கோட்டியூர்ல இருக்கிற பாகவதாருடைய பெருமையை சொல்ற, காசின்வாய் கரங்கள் விற்கலும்னு. ஒரு காலத்துல ஒரு கை நெல்லு ஒரு பொற்காசு அளவுல, அதாவது அவ்வளவு பஞ்சம், ஒரு பொற்காசு கொடுத்தா ஒரு கை நெல்லு தான் வருமா, அவ்வளவு ஒரு சமமான ஒரு திசையாக இருந்தா கூட திருக்கோட்டியூர்ல இருக்கிறவாள்லாம் அங்க யாரான அதிதிகள் பாகவதால் வந்துட்டாள்னாக்கா அவளுக்கு ஆகாரம் போட்டு அவளுக்கு ஆகாரம் அதிதி சத்காரம் பண்றதோட மாத்திரம் இல்ல, நேசவார்த்தை படைத்து என்பது தேசவார்த்தை படைக்கிறது. அவ நீ போ எத போ சாட்டு போ அப்படின்னு சொல்லாத கூட இருந்து இது போருமா இது நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா உங்களுக்கு என்று கேட்டு அவளுக்கு அதிதிகளுக்கு சத்காரம் பண்ணுவான்னு திருக்கோட்டியூர் வாழ் அந்த பாகவதர்கள் பெருமையாக சொல்ற பெரியாழ்வார். அந்த மாதிரி இவாள்லாம் நாவல் பாக்கத்துல இருக்கச்சேயும் சரி, திருக்குடந்தையில இருக்கச்சேயும் சரி, யாரான குழந்தைகள் வந்தாக்கா சரி, அந்த குழந்தைகள் பட்னியா போடக்கூடாது, நம்ம குழந்தைகளுக்கு போடுற பழைய சாதத்தை அவளும் சாப்பிட்டோம், நம்ம குழந்தைகளுக்கு தலைவாரி விடுற மாதிரி அந்த ஊர்ல உற்சவங்களுக்கு வருகிற குழந்தைகளுக்கும் தலைவாரி விடணும் அப்படின்லாம் ஒரு எண்ணத்தோட இவெல்லாம் நடந்துட்டவா. அதே மாதிரி அந்த மாதிரிலாம் இப்ப யார் நடந்துப்பான்னு எனக்கு சொல்ல தெரியல, வந்து அது பிரத்யட்சத்துல பார்த்தவன் நான். அப்போ சுவாமி இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்திலையும் அவர் சாஸ்திரம் பூர்த்தியா வாசிச்சு அத்தியனம் பண்ணி எல்லாம் பண்ண பிறகு ஒரு சமயத்துல தஞ்சாவூர்ல சரஸ்வதி மகால் லைப்ரரியில அவருடைய ஆச்சாரத்துக்கு எந்த விதமான குறவும் இல்லாமல் அவர் சொக்கா போட்டுக்கு வேணாம், காலேஜ்னா சொக்கா போட்டுக்கணும்னு சொல்லி அந்த காலத்திலேயே ஒரு நிர்பந்தங்கள், நீ சொக்கா போட்டுக்கு வேண்டாம், நடந்து வந்தா போறோம், 10:30 வந்தா போறோம், அமாவாசையா இருந்தா 1:00 வந்தா போறோம், இப்படி எல்லாம் சொல்லி இவருடைய ஆச்சாரத்துக்கு எந்த விதமான குந்தகமும் இல்லாமல் அங்க லைப்ரரியில சரஸ்வதி மகால் லைப்ரரியில சுவாமிக்கு ஒரு உத்தியோகம் கிடைச்சது. அந்த உத்தியோகத்துக்கு கிடைச்ச பிற்பாடு சுவாமி தஞ்சாவூர் ஊருள்ள இருக்க மாட்டார், அந்த தஞ்சாவூர்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல நம்ம பெருமாள்லாம் தஞ்சமாமணி கோயில் பெருமாள் எழுந்தருள் இருக்கிற சன்னிதி, நீலமேகன் மணிபர்வதம் வீரநரசிம்ஹன்னு சொல்லக்கூடிய 3 எம்பெருமான்களும் எழுந்தருள் இருக்கிற சன்னதியில, நீலமேகன் சன்னதி வாசல்லையும் நிருசிம்ஹன் சன்னதி வாசல்லையும் சுவாமி ஒரு 14 வருஷ காலம் அந்த இடத்துல குர்த்தன இருந்த. அப்போ அது பக்கத்திலேயே அதாவது காவேரி, அவருடைய அனுஷ்டான நித்தியானுஷ்டானத்துக்கு எந்த விதமான குறவும் இல்லை, மீதி போதுக்கு அந்த நீலமேக பெருமாளுக்கு கைங்கரியம், இது போக மீதி போது காலக்ஷேபாதிகள், அது போக சரஸ்வதி மகால் லைப்ரரியில காரியம், இப்படி முழுக்க அது அமுதன் சன்னதிக்கும் கிட்டக்கவும் இருந்ததுனால அப்படி பிறகு சுவாமி தன்னுடைய ஜீவிக்கைகளை அந்த இடத்துல நடத்திட்டு இருந்தார். அப்போ ஒரு சமயம் எங்க அண்ணாலாம் சின்ன குழந்தையா இருக்கச்சே, அவளுக்கு ஒரு 6 வயசு 7 வயசு, இவளை அழைச்சிட்டு நான் தஞ்சாவூரே பற்ற போறேன் என்று சுவாமியின் இடத்துல ஐயா சுவாமியின் இடத்துல விஜயாபனம் பண்ண, பசங்களை என்ன பண்ண போறேன் என்ன கேக்குற சுவாமி, நம்ம சுவாமி என்ன யோசனை பண்ணணும், எங்கேனா பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதா என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணணும் என்பதான சாச்சாரம். அப்போ ஐயா சுவாமி சாச்சாரம், உன்னுடைய பிதாமகன் சுவாமிக்கு கலியுக விசிஷ்டரா எழுந்துள்ள இருந்த சுவாமிக்கு இந்த பசங்களை எல்லாம் பள்ளிக்கூடம் அனுப்பிக்கிறதுன்றது அவர் திருவுள்ளத்துக்கு உகப்பா இருக்குமான்றத நீ ஒரு கணம் யோசனை பண்ணிப்பாரு என்று சாதிச்சாராம். உடனே சுவாமி என்ன பண்ண, சரி நான் பள்ளிக்கூடம் அனுப்பிக்கலன்னு தீர்மானம் பண்ணிட்டு எங்க அண்ணாக்கள் ரெண்டு பேருக்கும் உபநயனம் பண்ணி ஐயா சுவாமி என்னிடத்திலேயே கால வேதாத்தியனம் பண்றதுக்காக நாவல் பாக்கத்திலேயே குர்த்தனம் வச்சுட்டு தாம் மாத்திரம் அங்க தஞ்சாவூர்ல எழுந்தருளி இருந்த. அப்போ ஐயா சுவாமியும் ரொம்ப ஒரு பரிவோட, நிஜமா அப்படிப்பட்ட மகான்கள்லாம் எழுந்தருளி இருந்ததுனாலதான் இன்னி தினத்துல ஓரளவாவது நம்ம சம்பிரதாயம் இருக்கு. அந்த சுவாமி எங்க அண்ணாக்கள் ரெண்டு பேருக்கும் கார்த்தால ஏந்து பிம்மால ஏந்து இன்னும் சொல்லணும்னாக்க, எப்படி குளிக்கணும், எப்படி பல்லு தேய்க்கணும், எப்படி பிரக்ஷாலனம் பண்ணிக்கணும்னு இது முதற்கொண்டு ஆச்சாரத்தை சிக்ஷை பண்ணி பிம்மால அஞ்சு மணிலிருந்து ஆனாவினாலேருந்து அக்ஷராபியாசத்திலேருந்து சாஸ்திரம் வேதாத்தியனம் பூர்த்தியா சொல்லி வச்சு, மூணு சாஸ்திரங்களையும் சொல்லி வச்சு, வேதாந்த கலக்ஷேபமும் சொல்லி வச்சு, முழுசா ஒரு மனுஷனா ஒரு சத்தையே ஏற்படுத்தினர் அவர் ரெண்டு பேருக்கும் சொன்னோம்னா, அது சுவாமியினுடைய அனுகிரகம் தவிர வேற எதுவுமே அதுக்கு காரணமாக சொல்லவே முடியாது. இதுக்கு இந்த ஏதோ நம்மளுடைய ஜென்மாந்திர சுக்ருதம், அவளுடைய சுக்ருதம், அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அவளுக்கு கிடைச்சது. அப்படி சொல்லச்சே சுவாமி அத்தியனம் சொல்லி வச்சார், அப்பா வந்து அவளுக்கு எல்லாம் பதம் சொல்லி வச்சார். இதுக்காக அந்த காலத்திலேயே லாசாஸ்திர லீவ் போட்டு வந்து இவளுக்கு எல்லாம் பதம் கிரமங்கள்லாம் பதம் கிரமம்லாம் சொல்லி வைக்கிறது. இப்படி எல்லா சமயத்திலயும் அவர் வந்து அத்தியனம் சொல்லி வைக்காத நாளே கிடையாது. அப்படி பண்ணிருந்தார். எங்களுக்கு ஒரு எங்கள ஒருத்தருக்கு முதல்ல வேலை கிடைச்சது, அடுத்த க்ஷணம் அப்ப சுவாமிக்கும் ஐயா சுவாமிக்கும் திருமணி கொஞ்சம் குறவா இருந்து பங்கு, அடுத்த க்ஷணம் வேலையை விட்டுட்டாரு. அவர் 52 வயசுல அந்த திருநட்சத்திரத்துல வேலையை விட்டாய் போச்சு. பெருமாள் சங்கல்பி பேர் இனிமே ஒண்ணும் விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாரோ ஒருத்தர் ஆற்றுல வேலை செய்யறாளோ இல்லையோ போறோம் அது அப்படின்ற ஒரு புத்தி. அப்போ சுவாமிக்கு கடைசி வரைக்கும் அவருடைய 92 திருநட்சத்திரம் வரைக்கும் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணி அவருடைய திருவுள்ளத்துக்கு உகந்த மாதிரி அங்கேயே நாவல் பாக்கத்துல அவர் நியமிச்ச பிரகாரத்துக்கு ஆச்சாரியக்கம் பண்ணிண்டு காலக்ஷேபம் சொல்லிண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிண்டு இப்படி எல்லாம் சுவாமி எழுந்தொள்ளி இருந்தார். சுவாமியினுடைய சில விசேஷமான அம்சங்கள்லாம் சொல்றேன் நான். சுவாமி வேதாத்தியனம் சொல்லி கொடுக்கறதுன்றது இருக்க, அந்த மாதிரி யாருமே சொல்லி கொடுக்க மாட்டேன். ஒரு கப்பட்டம் இல்லாத சொல்லி கொடுக்கறது, ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தா போறோம் அவ சொல்லிக்கிறவளுக்கு உடனே அப்படியே அதுல மனசுல படிஞ்சு போயிடும். ஒரு அபஸ்வரம் வராது. சுவாமியின் இடத்துல வேதாத்தியனம் பண்ணினவ மொத்த பேரும் இன்னைக்கு லோகத்துல பெரிய வித்வான்களா பிரகாசிக்கிறா, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. அது ஒண்ணு அத்தியனம் சொல்லி கொடுக்கறது. சுவாமி காலக்ஷேபம் சாட்சியெல்லாம் யாரெல்லாம் அவ அதை கேட்கணும்னு நினைக்கிறவளா இருக்காளோ அவ மனசுல படுற வரைக்கும் தன்னுடைய சிரமத்தை பார்க்காமல் அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கறது. நாம ஏதோ நம்மளுடைய பாண்டித்யத்தை காண்பிக்கிறதுன்றது இருக்கக்கூடாது, அதுல கபடம் இல்லாத சொல்லி கொடுக்கறதுன்றது இருக்க, இது சுவாமிக்கு ஏற்பட்ட ஒரு அசாதாரணமான ஒரு தன்மை. இப்படி சுவாமி அங்க ஒரு சம்பரம் ஒரு 5-6 காலம் அன்னையாரி மகாதேசிக்கு ஆராதித்த ஹயக்ரீவனையும் தமது திருமாளிகையிலேயே ஆராதித்து வந்த சுவாமிக்கு எத்தனையோ வேதங்கள் அகோபில மட்டத்துல, ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்துல, பௌண்டரிபுரம் சுவாமி ஆசிரமத்துல, அது தவிர சங்கர மட்டத்துல திருதண்டி ஸ்ரீமன் நாராயணஜியர், அது தவிர பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டில இருந்து மகாமகோபாத்யாயா, அப்புறம் ராஷ்டிரபதி அவார்டு, இப்ப ஆதுனிகமா இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவ சிம்ஹம், வைணவ செம்மல், இப்படின்னா எத்தனையோ விருதங்கள் சுவாமிக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. சுவாமி தேவிகளை பத்தி சொல்லணும். சுவாமி தேவிகள் சுவாமியினுடைய அனுஷ்டானத்துக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் இருக்கிறதுக்காக கடைசி வரைக்கும் பார்த்திருந்தவா சுவாமி தேவிகள். சுவாமியினுடைய ஒரு தேவிகளுடைய ஒரு ஒரு விசேஷத்தை ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல சொல்றேன். ஒரு 8 வருஷம் என்ன, ஒரு 10 வருஷம் என்ன, தேவிகளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதுக்காக டாக்டர் இந்த சென்னையில ஒரு பெரிய நியூரலஜிஸ்ட், அவருண்டு அழைச்சிட்டு போனேன். அவருண்டு அழைச்சிட்டு போன பிற்பாடு அவர் எல்லாத்தையும் பார்த்த, எல்லாம் வேலை செஞ்சு உடம்பெல்லாம் தேஞ்சு போயிடுத்து, சரி இதுக்கு மேல என்ன வைத்தியம் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு என்னண்டு சொன்னார். அம்மா பக்கத்துல இருக்கா, அவளை பார்த்து கேட்ட, உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்று அந்த டாக்டர் கேக்குற. கேட்டதுக்கு அம்மா ஒரே வார்த்தை தான் சொன்னா, என்னுடைய ஜீவிக்கை இருக்கிற வரைக்கும் ஒரு 100% அவருக்கு பண்ணி கொடுக்கற அளவு பண்ற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்க மாதிரி என்னுடைய உடம்ப சௌகரியப்படுத்தி கொடுத்தீங்கன்னா போறோம், வேற எதுவும் எனக்குன்னு எதுவும் வேணாம் அப்படின்னு சொன்ன. இத கேட்ட உடனே அந்த டாக்டர் கை கூப்பிட்டார். கை கூப்பிட்டு வைத்தியம் பண்ண மாட்டேன்னு சொன்னவர், நீங்க அதை பண்ற மாதிரி நான் பண்றேன் நானு வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சார் அவர். இது சுவாமி தேவிகளுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதேதான் கடைசி வரைக்கும் அது வாஸ்தவமா பண்ணி காண்பிச்சா அம்மா. அது அவருடைய வைதிக காரியங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்தா சுவாமி தேவிகள் கேட்டா, காஞ்சிபுரத்துல இருக்கச்சு அவ லௌகிக்குமா நிறைய உபன்யாசம் கேக்குறவா, சுவாமி அடிக்கடி இத்தனை பேருக்கு எல்லாம் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்காரு, இத்தனை உபன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க இந்த காலக்ஷேபம் எல்லாம் கேட்டது உண்டா, எத்தனை வாட்டி நீங்க கேட்டிருந்தோ என்ன கேட்டா அம்மாவ. அம்மா ஒரே வார்த்தை தான் சொன்னா, அவர் காலக்ஷேபம் சொல்லுவே, அவர் காலக்ஷேபம் சொல்லிட்டு வந்தேர்னாக்க அவருடைய திருவாராதனத்துக்கு எந்த ஒரு விளம்பமும் நாழியும் ஆகாதபடி உடனே பண்றதுக்கு என்ன மாதிரியான பணிவிடைகள் உண்டோ அந்த பணிவிடைகளை தான் நான் பண்ணி வைப்பனே தவிர அவர் என்ன காலக்ஷேபம் சொல்றன்றத நான் கேட்க மாட்டேன், எனக்கு இதுதான் புருஷார்த்தம், அத கேட்கறத காட்டலாம் என்ன சொன்னம்மா. இத கேட்ட உடனே அந்த மாமிக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. நம்ம யார போய் நாம கேட்டோம், நம்ம சுரூபம் தெரியாத நாம கேட்டுட்டோம், சுவாமி தேவிகள் சுவாமி தேவிகள் தான் என்று சொல்லிட்டு போயிட்டா. அப்படி அம்மா வந்து அந்த சுவாமி அம்மா இல்லைன்னாக்க அப்பா இல்ல, என்ன அந்த மகாலட்சுமியினுடைய ஒரு விசேஷத்தினாலதான் பெருமாளுக்கு பெருமை. மீதி பேர்லாம் திருவில்லா தேவர்கள் என்று சொல்ற மாதிரி கடைசி வரைக்கும் அந்த இஷ்டதேவம் ஔபாசனாதிகள் இப்படி அனுஷ்டானங்கள் சர்ப்பபலி முதலிய அனுஷ்டானங்களுக்கு ஒரு துணையாக இருந்தவா அம்மாதான். அப்படி அனுஷ்டானத்துல பண்ணி வச்ச சுவாமியினிடத்துல ஒரு இன்னொரு ஒரு பெரிய விசேஷம், ஸ்ரௌதம் வேதம். சுவாமி ஒரு உபன்யாசம் பண்ணாருனாக்க மந்தாக்கினி மந்தைதும் க்ஷமந்தேன்னு சொல்லி சுவாமி தேசிகன் சாகர வேகம் இருக்க அந்த வேகம் கூட குறவா போயிடும், அது கூட மொள்ள போயிடும் போல இருக்குன்னுவா. அந்த மாதிரி தட தட தடன்னு உபன்யாசம், எச்சற்பட்ட கம்பீரமான உபன்யாசம் சுவாமியினுடைய உபன்யாசங்கள்லாம். அந்த காலத்துலாம் இந்த காலம் மாதிரி சாதனங்கள் இல்ல, அந்த சாதனங்கள்லாம் இருந்ததுனாக்க ஒவ்வொரு உபன்யாசமே ஒரு பெரிய ஒரு லெஜெண்டா இருந்திருக்கும். ஒவ்வொரு உபன்யாசங்கள்லயும் வேத வாக்கியங்களை சொல்லாத உபன்யாசம் கிடையாது. வேத வாக்கியங்கள்ல எப்படி எல்லாம் சொல்லிருக்கு, வேதத்துல எப்படி சொல்லிருக்குன்றத சொல்லி சொல்லி அது மனசுல படிகிற மாதிரி சொல்லி உபன்யாசம் பண்ற வழக்கம் சுவாமியினுடைய கம்பீரமான குரல்ல. இது சுவாமிக்கு ஏற்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த வேத வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே சம்பிரதாயத்துக்கு விரோதம் இல்லாத அர்த்தம் சொல்லணும். சில பேர் வேத வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லுவார், அர்த்தம் சொல்லச்சே இது என்ன, இது சம்பிரதாயத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்ல, இது சரணம் பவித்ரன்ற மந்திரத்தை சொல்லி சமாசயனம் பண்ணிக்கிறோம், ஆனா இந்த சரணம் பவித்ரத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல, எத்தையோ சொல்லிருக்கு அதுல எங்கேயோ சொல்லிருக்கு, யாகம் பண்ற பிரக்கையில சொல்லிருக்கு, இது போய் சம்பிரதாயத்துல சொல்லிருக்கு, இது என்னமோ காக்கான்னா காக்கம்மான்னு சொல்லி பேர் சொல்ற மாதிரி இருக்கு இது அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். அப்படிலாம் சொல்லாமல் வேதத்துல என்ன சொல்லிருக்கோ அது சம்பிரதாயத்துக்கு விரோதம் இல்லாமல் நம்மளுடைய பூர்வாச்சாரியர்களுடைய திருவுள்ளத்துக்கு எண்ணங்களுக்கு மாறுபாடு இல்லாமல் அதுக்கு வேதங்களுக்கு அர்த்தம் சொல்றது இருக்க, அது நம்ம சுவாமியினுடைய ஒரு பெரிய குணம். அப்படி அனவரதம் வேத பாஷ்யத்தை பார்த்து பார்த்து இப்படிப்பட்ட அர்த்தங்களை சாதிக்கிற வழக்கம் சுவாமிக்கு. தர்மசாஸ்திரத்துல ஒரு நிஷ்ட, ஒரு ஒரு தர்மசாஸ்திரம் யாரெல்லாம் ஒரு சந்தேகம் கேட்டாலனாக்க, அந்த சந்தேகம் கேட்கச்சு நமக்கு பூர்வாச்சாரியெல்லாம் நமக்கு முன்ன இருந்த பெரியவாளுடைய அனுஷ்டானங்கள் நிஷ்பட்சபாதமாக சொல்றது. நாங்கள்லாம் இப்படி அனுஷ்டிக்கிற வழக்கம், உங்க பெரியவாள்லாம் வேற இந்த மாதிரி அனுஷ்டிக்கிற வழக்கம் அப்படின்னு. அதாவது இந்த சம்பிரதாயத்துல இருக்கிறவாள் தவிர மீதி பேரெல்லாம் கூட சுவாமியை தான் கேட்பா, எங்க ஊர் அனுஷ்டானம் என்னன்னு சாய்க்கணும்னு சொல்லி. அப்படி நிஷ்பட்சபாதமாக சாஸ்திரங்களை தர்மசாஸ்திரத்தை உபதேசம் பண்ற வழக்கம். தர்மசாஸ்திரத்துல ஒரு சில சமயங்கள்ல சந்தேகம் வந்துடுச்சுனாக்க தயங்கவே மாட்டேன். சின்ன பசங்களா இருந்தா கூட தெரியல, வித்பந்தனா இருந்தா ஏதத்ர பிராமணா சம்ஹர்ஷின யுக்தா யுக்தாஹ அலூக்ஷா தர்மகாமா ஸ்யுஹ. உபநிஷத்துல சொல்றது ஒரு தர்ம சந்தேகம் வந்ததுனாக்க நாம எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு, நாம எப்படி நடந்துக்கணும் தெரியுமோ இல்லையோ, நமக்கே தீர்மானம் பண்றதுக்கு சக்தி இருந்தாலும் கூட அங்க இருக்கிற ஒரு வித்வான்கள்லாம் பிராமணால கூட்டு அவளிடத்துல இந்த மாதிரி இருக்கு, இந்த சந்தேகத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு பதில் தோன்றது, நீங்கள்லாம் என்ன சொல்றீங்கோ என்ன கேட்கணுமா, அதை கேட்டுட்டு அவ என்ன பதில் சொல்றோம் நம்ம என்ன பதில் சொல்றோம் நம்மளுடைய அபிப்பிராயம் என்னன்றத கேட்டு அதுக்கப்புறமா தீர்மானம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு, உபனிஷத் சொல்லிருக்கு. அதே மாதிரிதான் நம்ம சுவாமியும் எந்த இடங்கள்ல ஒரு தர்ம சங்கடங்கள் தர்மசாஸ்திரத்துல ஒரு சந்தேகங்கள் ஏற்படுறதோ அப்ப சுவாமி ஒரு தீர்மானம் பண்ணிருப்பா, பண்ணிருந்தாலும் கூட ஒரு சம்பாதத்துக்காக மீதி பேரையும் கேட்டுட்டு ஒரு வார்த்தை அவளண்டையும் சொல்லிட்டு இது யுக்தமா இருக்கா அப்படின்னா அவள்லாம் சொல்லுவா சுவாமி சாச்சாயி போச்சுனாக்கா அப்புறம் நாங்க என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு. அப்படி இல்லப்பா, இது வந்து ஒரு தர்மசாஸ்திர விஷயம், சாஸ்திரத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கணும் என்பதாக அவர் நடந்துக்கிற வழக்கம். இது சுவாமியினுடைய ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து சுவாமியினுடைய யோக்கியத்தை, சுவாமியினுடைய ஆச்சாரம் அனுஷ்டானம் இதுக்கெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். சுவாமி பழகிற விதத்தை பார்க்கணும். பூர்வாபாஷிச்ச ராகவா சின்ன குழந்தையா இருக்கட்டும், அந்த குழந்தை வந்தாலும் அந்த குழந்தைய பார்த்து விசாரிச்சுட்டு போவார். அதுவும் அத்தியனம் பண்ற குழந்தைகள்னாக்க அந்த அத்தியனம் பண்ற குழந்தைகளுக்கு அவளை பஞ்சாதி சொல்ல சொல்லி சொல்றது, உனக்கு எவ்வளவு ஆயிருக்கு என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்பார். அது இதாயிருக்குன்னு சொன்னோம்னாக்க அந்த பாகத்துல ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அந்த கேள்வி கேட்டாக்க அந்த பசங்க முதல்ல பிரமிச்சு போய் சொல்லாத போயிட்டு கூட இல்ல இல்ல நீ பயந்து போயிட்டியா, இல்ல நீ பயப்படாத அடுத்த வாட்டி வரைச்சு நன்னா சொல்லு என்ன சொல்லுவ. நன்னா சொல்ற பசங்களா இருந்தாக்க மேல மேல சொல்லி தாண்ட என்ன இருக்குண்ணா. இது சுவாமி திருமேனி இல்ல பாங்க இல்லாத ஒரு கொஞ்ச காலம், அதாவது ஆத்துலதான் எழுந்துள்ள இருந்த சின்ன குழந்தை வந்தான் அத்தியனம் பண்ணிட்டு இருக்க, இவனை அனுகிரகிக்கணும்னு பாக்கணும்னு இது பண்ண சுவாமி அந்த குழந்தைய பஞ்சாதி கேட்ட, பஞ்சாதி கேட்டா நன்னா சொல்லிட்டு அந்த பையன் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். அப்ப பார்த்த அவரால் ஏந்து போய் எந்த காரியமும் பண்ண முடியல, அப்ப யாரும் பக்கத்துல இல்ல. அப்புறம் சாயங்காலம் நான் வந்தனோ என்னமோ தெரியல, வந்த பிற்பாடு அந்த பர்ச கொண்டாடா அப்படின்னு கேட்டேன், 100 ரூபாய்ல இருந்து எடுறான்னு. அந்த 100 ரூபாய் எடுத்து கொடுத்து வச்சிருந்தேன், தலைமாச்சு வச்சிருந்தேன். வச்சுட்டு மறுநாள் சார்த்தால அதே குழந்தை வந்தது. அந்த குழந்தை வந்த உடனே இந்தா 100 ரூபாய் நேற்று நீ அண்ணா சொன்னையோ இல்லையோ அதுக்காக இது அப்படி இன்னும் நன்னா சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். போன வருஷத்துல அத்தியன உற்சவம் 10 நாளும் அவருக்கு உட்காரவே முடியாது, அவ்வளவு முதுகு வலியோட சிரமப்பட்ட. அப்போ 10 நாளும் காத்தால பாராயணத்துக்கு அவர் தான் முன்ன 7.5 ரூபாய் எழுந்துருளிப்ப அந்த இடத்துல சாஞ்சின் உட்காந்து ஒரு கம்பீரமான சுவாமியினுடைய குரல்ல நான் சொல்லி வார்த்தையில சொல்லி ஆகாது. நீங்க நேர்ல யார் கேட்டவாளோ கேட்கிறவாளுக்கு பாக்கியம் இருந்ததுன்னா அவளுக்கு தான் தெரியும் சுவாமியினுடைய காம்பீரியம், வேதத்துல வேதம் சொல்றதனுடைய காம்பீரியத்தை. அந்த 10 நாள் சொல்லி 10வது நாள் அருணம், அருணத்தினுடைய கடைசி பிரச்சனை ரொம்ப கஷ்டமானது. எல்லாரும் ஆயாசமா இருப்பா, இவ்வளவு தூரம் ஓஞ்சி போயிட்டு இருப்பா. அப்ப சுவாமி பிடிச்சு சொல்லி மொத்தத்தையும் சொல்லி கம்பீரமா சொல்லி முடிச்ச முடிச்ச பிற்பாடு அங்க ஒரு பையன் இருந்தா, அவனும் நல்லாதான் சொல்றவன், ஆனாலும் அவர் என்ன பண்ண அந்த பையனை பார்த்து கேட்டு சொன்ன, எனக்கு என்ன வயசாச்சு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு, 90 வயசு இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, நான் எப்படி சொல்றேன் கேட்டு சொல்லு நீ. ஆமா, நீ இப்படி சொல்ல வேண்டாமா, நீ இப்படி முள்ள சொல்றிய, நீ கொஞ்சம் நல்லா பிடிச்சு எல்லாருக்கும் இது பண்ணி சொல்ல வேணாமா நீங்க எல்லாம் அப்படின்னு. அதை கேட்டிருந்த உடனே அங்க இருக்கிறவா பெரியவா மொத்த பேரும் இப்ப சொன்ன, இன்னைக்கு 92வது திருநக்ஷத்திரத்துல சாய்க்கிறதும் வேத பாராயணம் பண்றதும் சுவாமி நல்ல சக்தியோட 50 வயசு 45 வயசுல எழுந்தள்ளி இருக்கச்சு சாச்சின்னு இருக்கச்சு, எப்படி எந்த கம்பீரத்தோட சாச்சிருந்தோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. நான் என்னிலிருந்து பார்த்த நாள்ல இருந்து 30 வருஷமா 40 வருஷமா எப்படி இது இருக்கணும், அதுல எந்த குறையும் இல்லாத அப்படியே எழுந்துருளி இன்னைக்கும் பண்ணது பார்த்த உடனே எங்களுக்கு எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு, சுவாமியோட பாராயணம் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம் ஏற்பட்டிருக்குன்னு எல்லாரும் சொல்லி சொன்னான். அந்த மாதிரி சுவாமி அத்தியனம் பண்ற பசங்களிடத்துல அவ்வளவு பரிவு அவ்வளவு பிரீத்தி, அத்தியனம் பண்ணவாள் சாஸ்திரம் வாசிச்சவாள் அப்படின்னு சொல்லச்சு, அதுல சாஸ்திரத்துல வாசிச்சவாள் வரைச்சு நிஷ்பட்சபாதமாக இவள் என்ன பண்டித்தாளுக்குள்ள சாதாரணமா இன்னொருத்தரை பத்தி ஒத்துக்க மாட்டான், இது உபன்யாசகள் பண்டித்தாள் எல்லாருமே தான் சொல்றதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவா, ஒரு உபன்யாசகள் இன்னொரு உபன்யாசகம் உபன்யாசம் பண்றவாழ் சாதாரணமா கேட்க மாட்டான், வேற ஒரு வழி இல்லாத போயிடுச்சுனாக்க 4 பேரும் உட்காந்து உபன்யாசம் பண்ணணும் கேட்கணும் அப்படின்னாக்கா அப்ப உட்காந்து கேட்பாள், தவிர இன்னொருத்தருடைய உபன்யாசத்தை இவ கேட்க மாட்டா சாதாரணமா. அப்படி கிடையாது சுவாமி, சுவாமியை பொறுத்த வரைக்கும் இந்த பண்டிதாளா இருக்கிறவா எப்படி சொன்னாலும் எந்த அம்சத்துல பிரசம்சம் பண்ணணுமோ அந்த அம்சத்துல பிரசம்சம் பண்ணுவா. திருத்தி பணி கொள்ளுதல், எங்கேயானா யாரானா தவறு இருந்தாள்னாக்க அதுக்காக தன்னை ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறான்னு எல்லாம் நினைச்சுக்கவே மாட்டேன், கூட்டு சொல்லுவேன், அடுத்த வாட்டி எழுதச்ச இதை மாத்தி எழுது, இந்த இடத்துல எழுதினது தப்பா இருக்கு என்று, இது நம்ம பெரியவாளுடைய திருவுள்ளத்துக்கு இது ஏற்புடையதாக இல்லைன்னு அது ஆச்சாரிய லட்சணத்துல சொல்லச்சே காலித்தே சாசிதாரம் என்பதாக சொல்லிருக்கு. யாருக்கான கொஞ்சம் ஒரு மார்க்கத்தில் நல்வழியிலேருந்து கொஞ்சம் நழுவி போற மாதிரி இருந்துனாக்க அப்ப கட்டளை இட்டு நீ இந்த வழியில போறது தப்புன்னு சொல்லி சொல்லுவ, சொல்றதுதான் ஆச்சாரியனுடைய லட்சணம்னு சொல்லி சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அந்த ஆச்சாரிய பிரகாரத்துக்கு சுவாமி நாம ஏதான தவறுதல் பண்ணுமானாக்க தப்பு பண்ணுமானாக்க அது தயங்க மாட்டேன், அவன் பணக்காரனா இருக்கான் அவன் கோச்சிப்பான் அப்படின்னு நினைச்சு அவன் நினைச்சுட்டா நினைச்சு போட்டோம், நான் சொல்ல வேண்டியது என்னுடைய என்று சொல்லுவேன். சுவாமியின் இடத்துல சமாசிரயணம் பரநியாசாதிகள்லாம் பண்ணிக்கணும்னு வரவாள்லாம் வரச்சே கூட அவ லௌகிக்களா இருந்துருக்கா, நாம ஏதோ சில நிர்பந்தங்களை சொன்னாக்கா அவ நம்மள்ட வராது போயிட்டாள்னா என்ன பண்றது அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். சரி அவளுக்கும் ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு அவ வரட்டும் தான், நேர்ல வரட்டும் நான் அப்புறம் பாத்துட்டு சொல்றேன் நான். அவ சுவாமியிடத்துல நேரம் வந்தாள்னாக்க அவ சொல்லுவ, அவ மனசுல படுற மாதிரி நீ ஒரு வக்கீல் ஒருத்தர் வந்த சுவாமியிடத்துல வரைச்சே, நான் கோர்ட்டுக்கு போனோம் ஆகையால பரநியாசத்தும் போதெல்லாம் குடும்பம் வச்சிருந்தாக்க அது கோர்ட்டுல கொஞ்சம் பரிகாசம் பண்ணுவான் ஆகையால இப்படியே ஆயிட்டா பரவாயில்லன்ற மாதிரி அவர் சொன்னார். வக்கீல் மாதிரி சொல்றப்பா அவருக்கு எப்படி பண்றதுன்னு அவரை வரச்சொல்லு, நான் அப்புறமா நான் பேசுறேன் என்று சொன்னார். அவர் வக்கீலா இருக்கிறவர் சுவாமி தண்டசாமி இடத்துக்கு வந்தார், இந்த மாதிரி பரநியாசம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்தார். அப்போ பிரார்த்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷம், நீங்க கோர்ட்டுக்கு போச்சு எப்படி போவீங்க நீங்க என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேக்குறவர், இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டு போவேன்னா அந்த அவ அப்பா சொல்லச்சு அந்த கோர்ட்டுக்கு சொல்லச்சு நாளுக்கு இசுக்கான்னு சொல்லுவார் அப்பா, அந்த நாளுக்கு இசுக்கால் எல்லாம் போட்டுட்டு போவாங்களா அப்படின்னு கேப்ப, ஆமா ஆமா போட்டுன்னு தான் போவேன், அந்த கோர்ட்டுக்கு போனோம்னாக்கா லாயரா இருக்கிறவ ஆர்கியூ பண்ணச்சு அதெல்லாம் பண்ணிட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லிருக்கு. அங்க யாரு ஜட்ஜு அப்படின்னு, யாரோ வேணா ஜட்ஜ் இருப்பா, யாரோ இந்த காலத்துல எத்தனையோ பேர் ஜட்ஜா இருக்கா, யாரோ ஜட்ஜா இருக்கா அப்படின்னு சொன்னான்னா, அப்ப சுவாமி சாஹிப்ப வாஸ்தவம் அது நாலு கை சொக்கா போட்டுக்காது போனாக்கா ஆர்கியூ பண்ண முடியாதா அப்படின்னு, இல்ல அது கோர்ட்டு ரூல் அது அப்படிதான் போகணும் அப்படிதான் ஆர்கியூ பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லுவ. இந்த சாமான்யமா யாரோ ஒரு மனுஷன் ஜட்ஜா உட்காந்துக்கிற இடத்துக்கே நீ இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும்னு சொல்றங்கோ, சர்வோத்கிருஷ்டனாக இருந்திருக்கிற சர்வஜனாக இருந்திருக்கிற எம்பெருமான் ஜட்ஜாக இருந்திருக்க அவரிடத்துல நாம போறோம், நாம போச்சே அந்த ரூல நாம ஃபாலோ பண்ணுவானாமா, அந்த ஒரு நாளாவது அவரிடத்துல போகச்சே போற இன்னைக்கு நாம குடுமி வச்சுக்குவானாமா என்ன கேட்ப. ஆமா வாஸ்தவம் தான், நாளைக்கு நான் குடுமி வச்சுட்டு வந்துடுறேன், அப்புறமே எனக்கு பரநியாசம் ஆகட்டும் அப்படின்னு அவளா சொல்லிடுவா. இவர் சொல்லணும்னு நிர்பந்தப்படுத்தணும்னு இல்ல, அப்படி அவ மனசுலயும் படுற மாதிரி சொல்லி சாஸ்திரிய நியத்திக்கு ஒரு சமயம் புறம்பாக என்ன நாம ஒரு பெரிய காரியம் பண்றோம்டா, இந்த ஜீவனுக்கு ஒரு மோட்சம் வரத்து பண்றோம், இதுல வரைச்சே கர்த்திரு வைகுண்யம் கர்ம வைகுண்யம் சாதன வைகுண்யம்னு இதுல எந்த குறைபாடும் வரக்கூடாதுடா, அதுக்காக தான் நான் இப்படி பாக்குறேன் என்று அடிக்கடி சுவாமி சாய்க்கிற வழக்கம். இது சுவாமியினுடைய ஒரு தனித்துவம். அதே மாதிரி சுவாமிக்கு இன்னும் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் நானு. நாவல் பாக்கத்துல இருக்கிற பெருமாளிடத்திலையும் தேவ பெருமாளிடத்திலையும் திருவேந்திபுரத்துல தேவநாதன் இடத்திலையும் அமுதன் இடத்திலையும் அப்பேற்பட்ட ஒரு பக்தி. சுவாமி அவர் எல்லாரும் நினைச்சிருப்பா அவருக்கு ஏதோ சம்பாவனை பண்றதெல்லாம் அவர் ஏதோ வாங்கி ஏதோ சம்சாரியா இருக்காரு வாங்கிக்கிறேன்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பா. ஆனா அவர் ஒவ்வொன்னுக்கும் ஒரு கிளப்தி வச்சிருப்பேன், அது மொத்தத்தையும் தர்ம மார்க்கத்துல தான் வேயம் பண்ணுவாரே தவிர இது ஆத்துக்குன்றதுக்காக வச்சுக்க மாட்டேன். நீங்க எல்லாம் சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் இருக்கிற இது இருக்கு, நான் என்னடா பண்ணணும் என்றுதான் சுவாமியினுடைய திருவள்ளம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா தெரியும் அது ஒவ்வொரு இடத்துலயும். சுவாமிக்கு தேசிகன் இடத்துல பெயர்பட்ட பிரதிபத்தி, தேசிகன் இடத்துல வரைச்சே யாரானா அபச்சாரப்பட்டாள்னாக்கா சுவாமியால தாங்கிக்க முடியாது. அவர் சின்ன வயசுலயே இருக்கச்சே ஒருத்தர் காஞ்சிபுரத்துல இருந்த அவர் சுவாமிய கூட்டு, நீ ரொம்ப நன்னா அத்தியனம் பண்ற பண்ணிருக்க, ரொம்ப நன்னா பஞ்சாதி சொல்ற வேதம்லாம் சொல்ற, நான் ஒரு பாடசாலை ஆரம்பிக்க போறேன், அந்த பாடசாலைக்கு வாத்தியாரா வந்துடுறியா உனக்கு இது பண்றேன். அப்போ சுவாமி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணார், அடுத்த க்ஷணம் வரலன்னு சொல்லிட்டார். ஏன் வரலன்னு சொல்றப்பா என்ன அவர் கேட்டாராம். நான் நேரம் சொன்னா உமக்கு மனசு கஷ்டமா இருக்கும், ஆகையால நான் இப்ப சொல்லல அப்படின்னு, நான் ஒரு கஷ்டமும் படல நீ சொல்லு அப்படின்னு. நான் கேள்விப்பட்டேன், நீ தேசிக நடத்துல அபச்சாரப்படுறேன்னு கேள்விப்பட்டேன், ஆகையால ஆச்சாரிய நடத்துல அபச்சாரப்பட்ட அவளெல்லாம் தவிர்க்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு, நான் வரல இந்த பாடசாலைக்கு வரல, சிரமமா இருந்ததுல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அவர் சுவாமி சொன்னத விசேஷமா எடுத்துட்ட, தவறாவே எடுத்துக்கல. பிரதிபத்தி இருக்க வேண்டியது விசேஷம் தான்ப்பா, ரொம்ப சந்தோஷம், நீ உனக்கு உனக்கு அப்படி மனசுல சிரமமா இருந்ததுனாக்கா வேணாம் என்று சொல்லிட்டாருன்னு. அப்படி தேசிக நடத்துல ஒரு பிரதிபத்தி, அதுலயும் திருவேந்திபுரத்துல இருக்கிற தேசிக நடத்துல நாவல் பார்க்கும் அன்னையாரி மகா தேசிகன் சுவாமியினுடைய பிதாமகன், இப்படி நிறைய பேர் அங்க கைங்கரியம் பண்ணிருக்கான்னு சொல்றதுனால அந்த திருவேந்திபுரம் தேசிக நடத்துல அவ்வளவு கைங்கரியம். யாரான இந்த திவ்ய தேசங்கள்ல இருந்து நாவல் பாக்கத்துக்கு வந்தாள்னாக்க அவள்கிட்ட கேட்கச்சு என்னன்னா, இங்க நடந்த உற்சவங்களை பத்தி கேட்ப. உற்சவங்களை பத்தி கேட்கறதோட மாத்திரம் இல்லாமல் நேற்று என்ன பாராயணம் முடிஞ்சது, இதுதான் அவருடைய கேள்வியா இருந்துட்டு இருக்கும். அப்படி அந்த அனவரத்தம் வேதம் வேதம் வேதம், இப்படி வேதாத்தியனம் பண்றவா அவள் விஷயத்துல ஒரு பகுமானம். இது சுவாமிய ஸ்மார்த்தாள் வைஷ்ணவாள் வைஷ்ணவாள்ல பெண்களை வடகளை ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லோராலும் போற்றப்பட்டவர் நமது சுவாமி. என்ன எல்லாருக்கும் அதுலயும் வைதிகத்துல வரைச்சு சுவாமியினுடைய வைதிகம்ன்றது இருக்க அப்பழுக்கற்றதான ஒரு வைதிகம். அந்த விஷயத்துல மொத்த பேரும் கொண்டாடினவா சுவாமியினுடைய சதாபிஷேகம் ரொம்ப விசேஷமா நடந்தது. நாலு வேத பாராயணம், கன பாராயணம், வித்வத் சதஸ்து, இவை எல்லாவற்றத்தோடையும் ரொம்ப நல்லா நடந்தது. அந்த நடந்து முடிஞ்ச பிறகு அந்த பாகவதால் நடுவுல சுவாமி பிரார்த்தனை பண்ற, சுவாமி ஒரு பட்டபிஷம் உபன்யாசம் பண்ண, இப்பேற்பட்ட வேதாத்தியனம் பண்ணவாள் எல்லாம் ஆராதிக்கும்படியான பாக்கியம் கிடைச்சது, ரொம்ப விசேஷம். உங்களிடத்தெல்லாம் ஒரே ஒரு பிரார்த்தனை தான், உபனிஷத்துல சொல்லிருக்க மாதிரி நாசியாக்குலே அப்ரம்மவித் பவதி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. இவருடைய குலத்திலே வேதமோதாதவர்களோ அல்லது பிரம்மவித்யை என்று சொல்லக்கூடிய வேதாந்த காலக்ஷேபம் பண்ணாதவர்களோ இருக்க மாட்டார்கள் என்று உபனிஷத் வாக்கியத்துல சொல்லச்சு ஒரு மகர்ஷிய சொல்ற வார்த்தை அது. அந்த வார்த்தை பிரகாரத்துக்கு நான் உங்களிடத்தெல்லாம் பிரார்த்தனை பண்றது ஒரே ஒரு விஷயம்தான். என்ன சேர்ந்தவ சொல்லிக்கிறவ எல்லாருமே அத்தியனம் பண்ணவாள், அவளுக்கெல்லாம் நல்ல அத்தியன சம்பத்தி ஏற்படணும், அவள்லாம் பிரம்மவித்துக்களாக ஆகணும், அவள்லாம் காலக்ஷேபம் பண்ணும்படியான அதிகாரியாகணும், சத்துக்களாக நல்ல விஷயத்துல புத்தி போகணும்னு இங்கு எழுந்தொழி இருக்கிற பாகவதாள்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்திச்சிருந்தார். இத நான் இன்னைக்கு சொல்லல, அந்த 80வது சதாபிஷேக மகோத்சவத்தின் போது இந்த பாதுக ரங்கநாத பாதுகா ஆசிரியர் நாட்டேரி ராஜகோபாலாச்சாரியார் வந்திருந்த சதாபிஷேகம் நடந்த வைபவத்தை பத்தி பாதுகையில எழுதச்சே கடைசியில சுவாமி சாச்ச வார்த்தைய அப்படியே எழுதியிருந்த. அப்படி சுவாமிக்கு பணம் காசு புகழ் இதெல்லாம் செகண்டரி, ஆனா நாம எல்லாரும் பிரம்மவித்தா இருக்கணும், நாம எல்லாரும் அத்தியனம் பண்ண ஆளாக இருக்கணும் என்றதுலதான் சுவாமிக்கு திருவள்ளம். சுவாமியினுடைய கடைசி காலத்துல சில சிரமங்கள்லாம் ஏற்பட்டது. அந்த சிரமங்கள்லாம் ஏற்பட்டதுனால சுவாமி தன்னுடைய 90வது திருநட்சத்திரம் தேவிகளும் எழுந்தருள் இருந்த, அதுல ஒன்னும் வானாண்டா விசேஷமா ஒன்னும் வானாண்டா நவத்திலாம் எதுவும் வானா என்பதாக சொன்னார். ஆனா சுவாமியினுடைய சிஷ்யர், சுவாமியினுடைய அபிமானிகள், சுவாமியினோட எத்தனை பேர்லாம் கூட பாராயணம் பண்ணுவா, காலக்ஷேபம் பண்ணுவா, இப்படி எல்லாரும் சேர்ந்து அவமிக்கியா தானே தானே தானே நானே நானேன்னு வந்துட்டான். மொத்த பேரும் வந்து ஒரு பாராயணம் பண்ண, அற்புதமான பாராயணம், மூணு நாள் யாருமே எதிர்பார்க்காத சிந்தித்தமாக நடந்த ஒரு பாராயணம் சுவாமியினுடைய நவதியில 90வது திருநட்சத்திரத்துல நடந்தது. அது இப்போ இப்போ மனசுல நினைச்சே கூட அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துருக்கும். ஆகையால சுவாமிக்கு அந்த 90 திருநட்சத்திரங்கள்ல வரைச்சு சில சிரமங்கள்லாம் ஏற்பட்டது. ஆனா அந்த சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட ஒரு வேதாந்தியா நடந்த சுவாமி, ஒரு சாமானியன போல இல்லாமல் அந்த 92வது திருநட்சத்திரத்துல இப்ப வைதிக ஸ்ரீன்னு ஒரு பத்திரிகை வருது. அந்த பத்திரிகையில நிறைய தர்மசாஸ்திர விஷயத்தெல்லாம் பத்தி நிறைய எழுதுவா. அவளே சில சமயத்துல சுவாமியும் கேட்பா, இதுக்கு சுவாமியினுடைய அபிப்பிராயம் என்ன இந்த விஷயங்கள்லன்னு கேட்பா. சுவாமியும் சாய்க்கிற வழக்கம். சில சமயங்கள்ல அவ எழுதினத்துல ஏதாவது ஒரு மாதத்தில் இருந்துனாக்க இப்படி மாத்தி எழுதினாக்க நல்லா இருக்கும்னுவா, அடுத்த வாட்டி அதை மாத்தியும் எழுதுவா. அதுல அந்த நன்னிலம் கணபாட்டிகள் அவர் சுவாமியினிடத்துல பிரார்த்தனை பண்ணார், இந்த வருஷத்துல எங்களுடைய ஆண்டு விழால சுவாமிய புரஸ்காரம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், அவசியம் வரணும்னு சொல்லி பிரார்த்தித்த. சுவாமி, நான் எங்கேயுமே போலப்பா, நான் வரல என்ன சொன்ன, இல்ல நாங்கெல்லாம் இப்படி சாமி வந்தாதான் நாங்க தன்யாள ஆவோம் அவசியம் வரணும்னு. சரி, வேதாத்தியனம் பண்ணவா அவளுடைய வார்த்தைய நாம தட்டுறது நமக்கு சொரூபம் இல்லைன்னு சொல்லி சுவாமி எழுந்திருந்தார். ஒரு டிசம்பர், போன டிசம்பர், அதாவது 2017 டிசம்பர்ல அந்த வயசு வீனஸ் ஹால் இடத்துல ஆழ்வார்பேட்டையில பிரிய கும்பல் நிறைய பேர் வந்திருந்தார். அதுல சுவாமிக்கு ரொம்ப ஆசக்தி இருந்தாலும் அரை மணி காலம் உபன்யாசம் பண்ணார். அதுதான் சுவாமியினுடைய பச்சிம சந்தேசம், அதுதான் கடைசி சந்தேசம். அதுல சுவாமி வைதிக மதம், வேதாத்தியனம் பண்றது, இது என்னத்துக்கு பண்றது, இத பத்தி தனக்கே உரித்தான பாணியில அவருக்கு உண்டான, அதாவது வேத மந்திரங்கள் எல்லாம் கோட் பண்ணி சுவாமி அரை மணி காலம் உபன்யாசம் பண்ணார். அது இன்னைக்கும் என்னுடைய காதல ஒலிச்சுட்டு இருக்கு. நான் அவருட கேட்டிருக்கேன், நான் அவர் சிடி எல்லாம் இதெல்லாம் அந்த வீடியோ எல்லாம் எடுத்து வச்ச, எனக்கு அந்த வீடியோல கொடுக்கணும். அது சுவாமி கடைசியில சாட்ச, அதுதான் கடைசி உபன்யாசம் சுவாமி சாட்சது, அதை நாங்க எல்லாரும் கேட்கும்படியாக வேணும்னு அவசியம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்க. அது ஒரு சமயம் நமக்கு கிடைச்சதுன்னாக்கா அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இப்படி சுவாமி கடைசி வரைக்கும் ஒரு அனுஷ்டானத்துக்காகவே இருந்திருந்த, போன வருஷத்துல சுவாமி பரமபதம் போனது கூட ஒரு ஆச்சரியமானது. அன்னி வரைக்கும் குறைஞ்சதுன்றதே கிடையாது, தீர்த்தா மாடல்ன்றது கிடையாது. அன்னைக்கு கருத்தால தீர்த்தா மாடி, அன்னைக்கு கருத்தால சந்தியாவந்தனம் பண்ணி, அவருடைய அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சு, நித்தியகர்ம அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுண்டு, அதுல வந்து உத்தராயணத்துல சுக்லபட்சத்துல தீபாவில மத்தியான வேளில பெருமாளுடைய திருவடிக்கு பரமபதத்துக்கு சுவாமி எழுந்தருளினார்னாக்க அது அவருடைய தேஜோ விசேஷம் தான். இது எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு இது மாசி மாசத்துல பரமத்துக்கு போயிடு. ஒரு சுத்த லௌகிக்க, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. காஞ்சிபுரத்துல சித்திர மாசத்துல என்ன பார்த்து ஒருத்தர் கேட்டேன், உங்க அப்பான்னு தான் நினைக்கிறேன், அவர் வந்து காலங்கார்த்தால இந்த குளத்துக்கு வருவார், வரச்சே தள்ளாடிண்டு தள்ளாடிண்டு கையில கொம்பு வச்சுட்டு வருவார், 3 மாசம் ஆச்சு நான் அவரை பார்க்கல, அவர் என்ன ஊர்லயே இருக்கிற, எங்க இருக்கிறவ, அவர் வரச்சே என்ன பண்ணுவார், அவரால் படிக்கட்டுல அப்படியே இறங்க முடியாது, அவர் அந்த கொம்பு அப்படி லாங்குமா அப்படி தூக்கி போட்டுருவார், அது கரைக்கு முன்ன போய் நிற்கும், அந்த கொம்பு நிற்கும், ஒவ்வொரு படிக்கட்டா உட்காந்து உட்காந்து உட்காந்து உட்காந்து இறங்குவார், இறங்கி தீர்த்தா மாடுவார், தீர்த்தா மாடி முடிஞ்ச பிற்பாடு அப்புறம் அந்த கொம்பால பிடிச்சிட்டு ஏந்து மேல வருவார். நான் ஒரு நாள் அவரை கேட்டேன், என்ன தாத்தா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குளத்துல வந்து குளிக்கணுமா, பாத்திலேயே குளிக்கூடாதா, வீட்டிலேயே குளிக்கூடாதான்னு நான் கேட்டேன். அவர் சிரிச்சுட்டே பதில் சொன்னார், இதுல போய் கஷ்டமா, இது பெரிய புண்ணிய தீர்த்தம், அனந்த சரசு, இதுல தீர்த்தம் நமக்கு பாக்கியம் வருது, இது போய் நல்லது வர்றது போய் ஒரு கஷ்டம்னு சொல்லலாமா, இது போய் கஷ்டமான்னு சொன்னார். நான் கை கூப்பிட்டு போயிட்டேன். 3-4 மாசம் ஆச்சு, அவர் அப்பப்ப பார்ப்பேன், இப்ப பார்க்கவே இல்லையே, அவர் பெரியவர் எங்க போயிருக்காரு, இன்னும் ஊர்லயே இருக்காரா என்னன்னு கேட்டேன். அவர் சீவைகுண்டத்துல எழுந்துள்ள இருக்காரு இப்போ அப்படின்னு சொன்ன, அவரே அப்படியே அழுதுட்டே இருப்பாவும். அதாவது எம்பெருமானார் கடைசி காலத்துல சந்தியாவந்தனம் பண்றதுக்கு அர்க்ய பிரதானம் பண்ணணும், ஏந்து நின்று அர்க்யம் விடணும், அவரால் ஏந்து நிக்க முடியலையா, 2 சிஷ்யாள் அவரை தூக்கி பிடிச்சிருந்தா அவர் ஏந்து நின்று அர்க்கியம் விட்டாருன்னு சொல்லி குரு பரம்பரையில உபாக்கியானம் வருது. அந்த மாதிரி நம்ம சுவாமி கடைசி வரைக்கும் ஒரு ஆச்சாரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார். முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லி இப்படி ஒரு அனுஷ்டானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுவாமி இப்படி அனுஷ்டானத்தோடையும் கடைசி வரைக்கும் வேதாந்த காலக்ஷேபம் சாட்சிண்டு நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு மகனாக எழுந்தருள் இருந்தார். புண்ணியகிருதம் மனசாத்தியாய எத்தனை சொல்ல இருக்கு. இப்படிப்பட்ட மகான்களை நம்ம மனசுனால தியானம் பண்ணாலே போருமா, நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அது மாதிரி சாஸ்திரத்துல சொல்லிருக்கிற பிரகாரத்துக்கு ஒரு பிராத்தஸ்மரணியனாக எழுந்தருள் இருந்த மகான் நம்ம சுவாமி. என்னுடைய தகப்பனார்ன்றதுக்காக நான் சொல்லல, அவர் லோகத்துக்கே ஆச்சாரியனாக எழுந்தருள் இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணவர். அப்பேற்பட்ட மகான் பத்தி அவருடைய திருநட்சத்திர தினத்துல இன்னைய தினத்துல நாம் அவரை ஸ்மரித்து அவர் விஷயமாக ரெண்டு வார்த்தை சொல்லியும் கேட்டும் இருக்கோம்னாக்க நம்மள காட்டிலும் பாக்கியம் பண்ணவா யாருமே இல்லை. அவருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கும்ன்றதுலயும் சந்தேகம் இல்லை. மேலும் மேலும் அப்பேற்பட்ட மகான்களுக்கு நம்மளுடைய பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொண்டு அவருடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக வேணும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பித்ரே பிரம்மோபதேஷ்டமி குரவே தெய்வதாயச்ச பிராப்யாய பிராப்காயாஸ்து தாத்தையாரியாய மங்களம்.